ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജേതി കൃപയാരംഗിനിന്നസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാം തദ്വിദയമണുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുണികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വന്ദേ ബൃന്ദാവണചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ധാമ വൈജയന്തി വിഭൂഷണം സ്വാമി ദേശികൻ അനുഗ്രഹിച്ചതാണ് ശ്രീ ഗോപാല വിംശതി അപ്പിങ്കതാണ് സ്തോത്ര പ്രബന്ധത്തെ അനുഭവിച്ചിട്ട് വരും ഫലശ്രുതിയാക 20-21 ശ്ലോകം അത് രണ്ടെയും ഇപ്പോൾ നാം അനുഭവിക്ക പോകുന്നു. വാസോ കൃത്വാ ദിനകരസുതാ സന്നിധോ വല്ലവീനാം ലീലാസ്മേരോ ജയതി ലളിതാം ആസ്ഥിത കുന്ദശാഖാം സവ്രീഢാഭിസ്തദനുവസനേ താഭിരപ്യർത്ഥ്യമാണേ കാമീ കശ്ചിത് കരകമലയോഗോ അഞ്ജലിം യാചമാനഹാം. இந்த ஸ்லோகத்துல கோபஸ்திரீகளுடைய வஸ்திராபகரண அந்த விளையாட்டை வர்ணிக்கிறார். வல்லவீனாம் கோபிகா ஸ்திரீகளுடைய வாசகா வஸ்திரத்தை ஹிருத்வா அபகரித்து கொண்டு தினகர சுதா சந்நிதோ சூரிய புத்திரியான யமுனை நதியினுடைய அருகிலே இருக்கக்கூடிய லீலாஸ்மேரகா விளையாட்டுக்காக புன்முறுவலோட லலிதாம் குந்தசாக்காம் அழகான அந்த குந்தமரக்கிளையில ஆஸ்திதாக ஏறி உட்கார்ந்துருக்கக்கூடியதான ததனு அதன் பிறகு சவ்ரீடாபிகி தாபிகி வெக்கத்தினால் அந்த கோபிகைகள் வசனே அந்தரியம் உத்தரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு வஸ்திரங்களையும் அபியர்த்தியமானஹா யாசிக்கக்கூடியவர்களாக வேண்டக்கூடியவர்களாக கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக கரகமலையோகோ அவர் கைகளை கூப்பி அஞ்சலி கை கூப்புதலை அஞ்சலி செய்து யாச்சமானஹா யாசிக்க வேண்டும் யாசித்தவனாக கஷ்டித் காமி ஒரு ஒப்பில்லாத காமுகன் அபூர்வமான ஒரு ஆசைக்காரன் ஜெயதி விளங்குகிறான் அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க. அஞ்சலிம் யாச்சமானஹான் கோபிகளுடைய வஸ்திரங்களை அபகரித்ததான லீலை இது. யமுனா நதிக்கரையிலே நடந்தது. யூயம் திவஸ்திராயதவோ திருதவிரதாக வெகாகத ஏதத்தது தேவஹேலனம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. அதாவது ஸ்நானம் பண்ணும் பொழுது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படி பண்ணினா அது அபச்சாரங்கள், அது பாபம். இந்த கோபிகா ஸ்திரீகள் வஸ்திரங்களை நதிக்கரையிலே போட்டுட்டு வஸ்திரம் இல்லாமல் நீராடினார்கள். அந்த அபராதத்துக்காக பகவான் அவளை பரிபக்குவப்படுத்தணும் சொல்லி பரிபவப்படுத்துகிறான். முதல்ல பரிபவப்படுத்தி அதை மந்தகாசமா புன் சிரிப்போட பண்றான். அந்த விளையாட்டை பண்ணுகிறான். அவளுடைய வஸ்திரங்களெல்லாம் எடுத்துண்டு அந்த குந்த மரத்துல போய் உக்காந்துண்டு சவ்ரீடாபிகி தாபிகி வசனே அபியர்த்தமானஹா அப்படின்னு ரெண்டு வஸ்திரங்களையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கும்படியாக பண்ணுகிறான் எம்பெருமான். அபிமுகீகிருத்த யாச்சமானஹா ஆகண்டமக்னாஹா சீதோதே வேப்பமானாஹா தம் அப்ருவண்ணே தேகி வாசாம்சி. கழுத்து வர அந்த குளிர் ஜலத்துல நடுங்கின்றே அவெல்லாம் கேட்கிறாளாம், வஸ்திரங்களை தாராய் அப்படின்னு. வஸ்திரங்களை தாராய் பல்லாரும் காணாமே போவோம் பட்டை பணித்தருளாயே அப்படின்னு ஆச்சாரத்திற்குள்ள ஆண்டால் அனுபவிக்கிறாள். இப்படி பிரார்த்திக்கும் பொழுது அவன் கேட்கிறான், அத்தராகத்த சுவாசாம்சு பிரதீட்சத சுமத்தியமாக அப்படின்னு நீங்க என் கிட்டக்க வந்து கேட்டு வாங்கிட்டு போங்கோங்கிறான். அவா வஸ்திரம் இல்லாம இருக்கான்னு நீங்க வரணும் அப்படிங்கிறான். அப்பேற்பட்டதான ஒரு விளையாட்டை விளையாடுகிறான் இங்கே. அஞ்சலி யாச்சமானஹா வஸ்திரங்களை கேட்டு வாங்கிட்டு போங்கோ, யாச்சனம் பண்ணி வாங்கிட்டு போங்கோ, அதுக்கு அஞ்சலி பண்ணுங்கோங்கிறான். தாமரை மலர் போன்றதான கைகளால் அஞ்சலி வேண்டுகிறான். அந்த அஞ்சலி பண்ணுங்கோ, அந்த அஞ்சலியை இவன் கேட்கறான். இவன் பிரார்த்தனை பண்ணி எனக்கு அஞ்சலி பண்ணி அப்புறம் வாங்கிக்கோங்கிறான். ஏன் அப்படி பண்றான் அப்படின்னு கேட்டா, அதாவது பாபங்களை இந்த ஜீவாத்மாக்கள் சாதாரணமா பண்ணிடுறா, அந்த பாபம் கழிஞ்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும். இங்கே கோபிகாஸ்திரிகள் எல்லாம் இந்த வஸ்திரம் இல்லாமல் யமுனா நதியில் நீராடுறது அப்படிங்கறதான ஒரு பாபத்தை பண்ணிட்டா, தர்மசாஸ்திர விருத்தம் அது. அதுலேருந்து இவளை காப்பாற்றணும், அதுக்காக நீங்க மேல வந்து என்னிடத்துல வந்து இரு கையும் கூப்பி அஞ்சலி பண்ணுங்கோ, அப்பதான் தருவேன்னு அந்த பாபத்தை போக்குறதுக்காக இவன் வந்து அவகிட்ட நீங்க யாச்சனம் பண்ணுங்கோங்கிறான். பண்ண தப்புக்கு ஒரு பிராயச்சித்தத்தை இவனே பண்ணுகிறான். அந்த க்ஷமாபணம் கேட்டு அதுலேருந்து பாப நிவர்த்தி பண்ணிக்கோங்கோ அப்படின்னு அப்பேற்பட்டதான காமி காமுகன் கிருஷ்ணன் ஜெயத்தை விளங்குகிறான் அப்படின்னு. யமுனா நதியில வஸ்திரம் இல்லாமல் முழுகின போது அது ஒரு அபராதம். அந்த தப்புக்காக வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு அபகரிச்சுண்டு விருட்சத்து மேல மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான். கோபிகைகள் கழுத்து வர ஜலத்துல அமிழ்ந்தவாறே கேட்கறா, எங்களுக்கு குடுன்னு கரையேறி வந்து நீங்கள் அஞ்சலி பண்ணி நீங்க அதை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு பகவான் அவளிடத்துல சொல்றான். இப்படி அஞ்சலியும் யாசமானஹா. இதுல கோபிகளுடைய விரதம் முடிந்து அவ பழத்தை அனுபவிக்க வேண்டியதான பெற வேண்டியதான காலம் இது. சரீரம் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய, அதாவது இந்த சரீரத்தை விட்டாதான் மோட்சத்துக்கு போக முடியும், அதுதான் சாஸ்திரம். இந்த பலாத்தியாயத்தில் அதான் சொல்றது. இதே கீதையிலையும் பகவான் காண்பிக்கிறான். இந்த யமுனா நதி அப்படிங்கிறது விரஜா நதி ஸ்நானம். இங்க கிருஷ்ணன் வந்து அவளுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்க போறான், அனுகிரகிக்க போறான். இதுதான் அவளுக்கு அவபிரத ஸ்நானம் அப்படின்னு வேறு. அதாவது பிரபன்னாளுக்கு அவபிரத ஸ்நானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, மரணம் தான், சரீரத்தை விடுறது. இந்த சரீரத்தை விடுறது தான் அவபிரத ஸ்நானம். சுத்தமான ஆத்மா எம்பெருமான போய் அடையும். அதை அடையறதுக்கான வழி இங்க யமுனானது தான் விரஜானது. இவ அப்படி போகக்கூடியதான ஜீவன் எதையுமே வச்சுக்க கூடாது புண்ணியபாவங்களை. இந்த கோபிகைகள் லஜ்ஜை அந்த மானத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜலத்தை விட்டு மேல வராம இருக்கா. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடணும், என் திருவுடைய சரணாகதி பண்ணணும், என்னையே நினைச்சுக்கணும் அப்படிங்கறதான அந்த விஷயத்த வாளுக்கு எடுத்து காமிச்சு அப்பதான் மோட்சமானது சித்திக்கும்னு சொல்லி, நீங்க எழுந்து வாங்கோ, எல்லாத்தையும் விட்டுட்டு என் திருவுடையில சரணாகதி பண்ணுங்கோ, யாச்சனம் பண்ணுங்கோங்கிறா. இப்படி தாசன் தாசிய லட்சணமா அஞ்சலி பண்ணல அப்படின்னா அது ஒரு குறை. அந்த தாசதாசியான ஜனங்கள் இந்த கோபிகாஸ்திரிகள், சுவாமியான கிருஷ்ணன் அவனை பார்த்த உடனே அஞ்சலி பண்ணணும். இப்படி அஞ்சலி பண்ணல அப்படின்னா அது ஒரு குறை. குறை இருந்தது அப்படின்னா மோட்சம் சித்திக்காது. அதனால அஞ்சலி பண்ணுங்கோ, மனசாலையும் உணர்வாலையும் பண்ணாட்டினால கையை கூப்பி பண்ணுங்கோன்னு கேட்கறானுங்க. இப்படி ஒரு ரகசியமாக இவா எல்லாருக்கும் ஒரு அஞ்சலியை பண்ணும்படியா அந்த பிராயச்சித்தத்தை பண்ணி வச்சு இவாளுக்கு அனுகிரகம் பண்றான். அதாவது அவதாரம் எடுத்தது பக்தி யோகத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்தான். அந்த பக்தர்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது ஒரு விஷயம். இந்த கோபிகாஸ்திரிகள் இவா தான் பக்தர்கள். பக்தி சுத்தமா இருக்கணும். பக்தியில பௌத்திக விஷயமான இந்த காமம் இருக்கக்கூடாதுங்கிறத காமிக்கிறான் கிருஷ்ணன். இங்க இந்த பௌத்திகம் அப்படின்னு இந்த சரீரம், சரீர சம்பந்தமான காமம் இங்க இல்ல. எம்பெருமான இடத்துல இந்த ஜீவாத்மா அவனிடத்துல பக்தியோட இருக்கணும், அதுதான் காமம். அதை இந்த இடத்துல காமி கஷ்டத்து கரகமலையோகோ, ஒரு விசித்திரமான விசேஷமான காமி கிருஷ்ணன். பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படிங்கறதுனால பக்தர்களாக இருக்கக்கூடியதான இவா பரமாத்மாவான கோபாலன் இடத்துல இவா பக்தியோட இருக்கணும். நந்தகோபனுடைய குமாரன் அப்படின்னு பாவிக்கக்கூடாது. கிருஷ்ணன் தான் நமக்கு பதியா வரணும் அப்படிங்கறத இவா காத்தியாயனி விரதம் இருந்து காமிச்சிருக்கா. பூதனாவத விற்த்தாந்தம் சகட விற்த்தாந்தம் இதிலெல்லாம் இந்த லோகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் கிருஷ்ணன் அப்படிங்கறத காமிச்சிருக்காவும். தான் தான் பரதத்துவம் அப்படிங்கறத. அதனால இவாளுடைய பக்தி சுத்தம் அப்படிங்கறத எப்படி காமிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி வஸ்திராபகரணம் பண்ணிட்டு இவ வந்து தன்னுடைய லஜ்ஜிய வெக்கத்தை விட்டுட்டு இவன் தான் நமக்கு எல்லாமே சர்வசரீரி அப்படிங்கறத அவ தெரிஞ்சுண்டு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல காண்பிக்கிறான். வாசோகிருத்வா திருடுறது, திருடல அப்படின்னாக்க அவளுக்கு அது கிடைக்காது. அதனால வஸ்திரங்களை திருடினான், அது அவன் தான் செய்யலாம் சர்வசேஷியான எம்பெருவான். தினகர சுதா சந்நிதவ், இப்படி பண்ணினத்துக்கு சாட்சி சூரியனும் சூரியனுடைய பெண்ணான குமாரத்தியான அந்த யமுனை நதியும் சாட்சி. வல்லவி நாம் வல்லவர்களான கோபிகா ஸ்திரீகள், லீலாஸ்மேரகம் ஸ்மயமான முகாம்புஜகா அப்படிங்கிற மாதிரி புன்சிரிப்பு மந்தகாசத்தோடு இருக்கக்கூடியதான் எம்பெருவான். ஜெயதி அவன் தான் ஜெயிக்கிறான். அப்படி தன்னுடைய பரத்வத்தை காமிச்சு காமிக்கும்போது ஜெயமானது நிச்சயமாக கிடைக்கிறது. லலிதாம் ஆஸ்திதா குந்தசா காம், குந்தமரக்கலையில ஏறி உட்கார்ந்துருக்கான். லலிதாம் அப்படிங்கிறது பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி, ஸ்ரீயப்பதி மோட்சப்பிரதாதா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால குந்தமரத்தினுடைய புஷ்பங்கள்லாம் மந்தஸ்மிதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. சவ்ரீடாபிகி அந்த பரத்வ அனுபவம், அதை கிடைக்கப்பெறாமலேயே அந்த லஜ்ஜை, அதுதான் தடுக்கிறது. அந்த லஜ்ஜையை விட்டாதான் ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறத பாகவதமெல்லாம் எடுத்து சொல்றது. அதனால திசைகள் தான் இவாளுக்கு ஆடை வஸ்திரம். அதனால ஸ்திரீகள் வந்து அந்த அவதூத நிலையில இருந்துட்டு இந்த புருஷர்களுக்கெல்லாம் ஒரு வைராக்கிய இல்லைநலமா இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவுடன் பரமாத்மாவுடன் அந்த லஜ்ஜை இல்லாமல் அவனை சரணாகதி பண்ண வேண்டும். அதுதான் பக்தி ததனு, அதுக்கு வெக்கத்தை விட்டுட்டு சரணாகதி பண்ணணும். வசனே தாபிரப்பியமானஹா அப்படின்னு அந்த எல்லாரும் சேர்ந்து வாங்கோங்கிறான். சேர்ந்து வந்து அந்த சரணாகதி பண்ணுங்கோ, எல்லாருக்கும் அனுக்கிரம் பண்ணக்கூடியதான காமி கஷ்டி அவனுடைய ஆக்ஞை, அதுதான் சாஸ்திரம். அந்த முமுக்ஷு பாபம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அவளுக்கு அந்யாதிருஷமான காமியாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் அவன் தான் பதி. கரகமலையோகோ அஞ்சலிம், அஞ்சலி பரமாமுத்ரா அப்படின்னு அவனுக்கு ஈடுபாடு அதிகம். அதனால அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சலிய யாச்சமான ரக்ஷாபேக்ஷாம் அபேட்சதே அப்படின்னு அவளிடத்துல அதை கேட்கிறான். ஏதாவது ஒரு வியாஜத்தை கொண்டுதான் அவளை ரட்சிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக இப்படி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகம், இத்தனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே தெய்வதம் கிமிவி யௌவத பிரியம். இந்த கோபாலன சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை முழுக்க முழுக்க அந்த பாவனா பிரகர்ஷத்தினாலே அவனை அனுபவித்து சாட்சாத்காரம் பண்ணினார் சுவாமி. அப்படி பண்ணினதான் இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி அந்த கண்ணனாவனன் சாட்சாத்காரம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவான். அப்பேற்பட்டதான அந்த கோபிகைகளுடைய விற்த்தாந்தத்தை சொல்லக்கூடியதான இந்த ஸ்லோகம். அதனால கண்ணன் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவான்னு பலஸ்ருதி சொல்லப்படுறது. இதுல இத்தனன்ய மனசா, அனன்ய மனசா அப்படின்னா அந்த கிருஷ்ணனையே நினைச்சுட்டு வேற எதையும் நினைக்காம அவனையே ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையே அனுபவிச்சுண்டு இருந்ததான வெங்கடேச கவினா வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுவாமி தேசிகனால விநிர்விதாம் பண்ணப்பட்டதான ஸ்துதி கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம். இதை பட்டன்னு படிக்கிறவர்கள் திவ்ய வேணு ரசிகாம், விலட்சணமான அந்த வேணுகானத்தை அதனுடைய மாதுரியத்தை இனிமைய அறிந்ததான அந்த கிருஷ்ணனை யுவத பிரியம், ஒருவர் அப்படின்னு இல்லாமல் யுவதி சமூகத்துக்கே அவன் பிரியமானவன். கோபிகா ஸ்திரீகள் 500,000 பேர், அத்தனை பேருமே கிருஷ்ணன் எனக்காகத்தான் என்னிடத்துல ரொம்ப வியாமோகத்தாடு இருக்கான்னு நினைச்சின்றவா. ஒரு வேறுபாடு இல்லாமல் அனுகிரகம் பண்ணினவன், எல்லோருக்கும் பிரியமானவன். கிமபி தெய்வதம், ஒப்புயர்வு இல்லாததான ஒரே தெய்வதம் அந்த கிருஷ்ணனை சமீட்சிதே பார்க்கிறான், சாட்சாத்காரம் செய்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தை படிப்பவர்கள். வேணுகான ரசம், யுவதியினுடைய ஜனப்பிரியனான அந்த கண்ணனிடத்திலே தன்னுடைய மனசை லயித்ததான பாவனா பிரகர்ஷத்தாலே பிரத்யட்சீகரித்தா போலே சாட்சாத்காரம் பண்ணினது போல அனுபவித்து சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். ஆழ்வார் அனுபவ பரிவாகமாக பிரபந்தம் செய்து அருளின போது அந்த காலத்திலே இருந்ததான மதுர கவிகள் பட்டோலை கொண்டது போல சுவாமி தேசிகனுடைய அனுபவ பரிவாகமாக இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய காலத்திலே அவர் சமீபத்தில் இருந்து நயனாராச்சாரியார் முதலானவர்கள் பட்டோலை கொண்டு பண்ணினத்தினால அந்த சாட்சாத்காரத்தை சமீட்சதை அப்படின்னு பிரயோகம் பண்ணி சுவாமி காமிச்சிருக்கார் இந்த இடத்துல. இப்படி சுவாமியினால் அனுகிரகிக்கப்பட்டதான இந்த ஸ்லோகத்தை யார் அனுசந்தானம் பண்றாலோ அவ எல்லா விதமான க்ஷேமங்களையும் அடைவா அப்படிங்கிறது சித்தம். காரணம் கோபிகா ஸ்திரீகளுடைய விற்த்தாந்தங்களையே இதுல சொல்றதுனால அவளுக்கு பிரியனான கிருஷ்ணன் அவளை பத்தி பேசும்போது அந்த இடத்துல வந்து காது கொடுத்து கேட்கறானாம். அதனால இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினா வேற மனசை அலபாய விடாம அவனையே நினைச்சுட்டு பண்ணினா எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நம.